பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, ஆஹா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, போட்டது மாறாப்பு தேடி பார்த்து. பூவெல்லாம் சேர்த்து கோத்து மாலையானது, நாளெல்லாம் பார்த்து பார்த்து நாணமும் போனது. மாமனே மாமனே நாதே, பூவிழி காட்டும் போதையும் வாட்டும் ஏறுதே பாரமே. போட்டது மாறாப்பு தேடி பார்த்து, ஒரு நீரோத்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி புரழுது. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, போட்டது மாறாப்பு தேடி பார்த்து. கூந்தலா மேகந்தானா கூடுது மோகந்தானா, சேர்ந்தது யோகந்தானா பாடுது ராகம்தானா. பார்த்ததும் பாவையானா பார்வையால் மாறினா, சேர்த்ததும் தேவியானா தினசரி உண்கனா. கோயிலில் வாழ்கிற மீனா வாழ்க்கையை காட்டினா, கூடவும் கைகளை சேர்த்து வானத்தில் ஏற்றின. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து, போட்டது மாறாப்பு தேடி பார்த்து. ஓஹோ நேத்தொரு நீரூத்து பொங்கி எழுந்து ஆனது காட்டாறு பொங்கி புரழுது. போட்டது மாறாப்பு தேடி பார்த்து.